cours numéro 22. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu sallallahu alayhi wa ala alihi wa sahbihi amma ba'd. فماذا أخذنا في درسنا الأخير؟ أخذنا في درسنا الأخير اسم العزيز القوي المتين القدير. اسم العزيز. العزيز. نعم. واسم القوي. واسم القدير والمتين. واسم المتين. نعم. وهذه الأسماء فمن معانيها ماذا؟ تفضل. العزيز من معاني هذا الاسم العزة والقوة. نعم. العزيز أي ذو العزة والقوة عز وجل. وذكر أن العزة لها ثلاث معاني. من يذكر هذه المعاني تفضل. معنى العزة العزة الامتناع والقوة. لا عزة والامتناع. عزة الامتناع. نعم. والقوة وعزة القوة وعزة الغلبة. نعم. عزة الامتناع وعزة الغلبة وعزة القوة. قال رحمه الله العظيم، وهذا الاسم ذكر كثيرا في القرآن، قول الله عز وجل ولا يؤوده حفظهما وهو العلي العظيم في آية الكرسي. وذكر كذلك مع اسم العظيم اسم الكبير، هذا تقدم معنى مع اسم ماذا؟ الجليل. اسم الجليل تقدم معنا أنه لا دليل على ثبوته، أما الكبير فأدلة كثيرة، فالحكم لله العلي الكبير. قال رحمه الله العظيم الجامع، فجميع صفات العظمة والكبرياء والمجد والبهاء الذي تحبه القلوب وتعظمه الأرواح، ويعرف العارفون أن عظمة كل شيء وإن جلت في الصفة فإنها مضمحلة في جانب عظمة العلي العظيم. انتهى من تفسير الشيخ سعدي رحمه الله. دوك العظيم هو العظيم في ذاته عز وجل. الله سبحانه وتعالى إلي عظيم في ذاته. العظيم il englobe صفات العظمة. Quelque chose de عظيم c'est quelque chose de très très grand, de immense. C'est pour ça que الشيخ رحمه الله ذكر هذا الاسم مع اسم الكبير. وبعض العلماء كذلك يذكرون اسم الجليل. وصفة الجلال فثابتة ولا شك. Tout ça, ça montre Al-Kibriya wal-Azama. En Allah subhanahu wa ta'ala, il est kabir et il est azim. Fafi dhatihi wa kadhalik azza wa jal azimun kabirun fi nu'utihi wa awsafihi jalla wa ala. Alihada qala rahimahullah fajami'u sifati al-Azama wal-Kibriya wal-Maj wal-Baha alladhi tuhibbuhu al-Qulub وتعظمه الأرواح. C'est pour ça que العباد خاصة المؤمنون الصالحون يعظمون الله سبحانه وتعالى. لماذا؟ لأنه العظيم، c'est الكبير، c'est الأكبر عز وجل. قال ويعرف العارفون أن عظمة كل شيء وإن جلت في الصفة فإنها مضمحلة في جانب عظمة العلي العظيم. نعم، n'importe quelle créature qui a شيء من العظمة أو des créatures qui sont très très grandes, immenses, كما قال هنا أن عظمت كل شيء وإن جلت في صفة إنها مضمحلة في جانب عظمة العلي العظيم أي par rapport على عظمة الله عز وجل على grandeur الله سبحانه وتعالى فسني rien. قال والله تعالى عظيم له كل وصف ومعنى يوجب التعظيم فلا يقدر مخلوق أن يثني عليه كما ينبغي له ولا يحصي ثناء عليه بل هو كما أثنى على نفسه وفوق ما يتثنى عليه عباده كما جاء في الحديث حديث النبي صلى الله عليه وسلم لا أحصي ثناء عليك بل أنت كما أثنيت على نفسك لماذا؟ لأن الله عظيم فمهما الإنسان يغفلشي يمديت يسكونسنتر يثني على الله سبحانه وتعالى يحمد الله سبحانه وتعالى يسبح وينزه ويكبر اكسترا فلا شك أن هذا الثناء العظيم ده هذا العبد سا سورا با كما قال هنا ولا يحصي ثناء عليك سا سورا با سوفيزان أبدا لماذا؟ لأن الله عز وجل إلي أكبر أي إلي أعظم فمهما تذكر الله سبحانه وتعالى إلي أعظم قال واعلم أن معاني التعظيم الثابتة لله وحده نوعان أحدهما أنه موصوف بكل صفة كمال سأسمين معاني التعظيم أو من معاني العظمة أن الله عز وجل موصوف بكل صفة كمال أساس من عظمة الله سبحانه وتعالى أن الله سبحانه وتعالى إلى تو لزاتخيبو بارفي وهذا تكرر معنا كثيرا أن الله سبحانه وتعالى إلى أكنا بيرفكسيون إلى أكنا موكمو فهو كامل في ذاته عز وجل وفي أوصافه وفي أسمائه وفي أفعاله دون سينو dans son être azza wa jall dans ses attributs et dans ses actions Allah subhanahu wa ta'ala il est azim et il est parfait c'est pour ça que هذا الاسم من تأمل هذا الاسم فالحقيقة هذا الوصف qui englobe هذا الاسم العظيم وصف العظمة c'est valable pour tous les noms d'Allah azza wa jall فالله سبحانه وتعالى il est azim في قوته في عزته في علمه في ذاته في جميع أوصافه C'est pour ça que هذا الاسم il a beaucoup de معاني et il englobe الحقيقة جميع الصفات فلهذا قال الشيخ السعدي أنه موصوف بكل صفة كمال وله من ذلك الكمال أكمله de ce كمال الله سبحانه وتعالى il a أكمله أما لا شك أن العبد il est caractérisé il est qualifié avec certains attributs لكن avec du ضعف L'être humain il voit, il entend, il a des connaissances, il a de la force, lakin tout ça c'est limité. Amma Allah subhanahu wa ta'ala, falahu as-sifat al-kamila, et min hadha al-kamal ila al-akmal. Ces attributs sont parfaits, il n'y a aucun manquement. Qal wa a'zamuhu wa awsa'uhu falahu al-ilmu al-muhit. Hadihi amthila. Et ça c'est min azamatillahi subhanahu wa ta'ala. Donc Allah subhanahu wa ta'ala c'est l'alim comme a taqaddam. Et c'est le khabir comme a taqaddam. Ma'ana. Et هذا العلم il est azim. Pourquoi? لأن هذا العلم il englobe tout. هذا قوله العلم المحيط. Il n'y a rien qui n'échappe à Allah subhanahu wa ta'ala. Il sait tout. السر والعلن. الماضي والمستقبل. فلا يخفى عليه شيء في السماوات ولا في الأرض عز وجل قال والقدرة النافذة كذلك قدرته عظيمة سا فورس سا كاباسيتي إلي إيمونس سبحانه فقدرة نافذة أي في السكيل فو إلي على كل شيء قدير قال والكبرياء والعظمة ومن عظمته دوتر إكزامبل هذا سي دي إكزامبل qui va citer Huna par rapport à certaines créatures. Allah subhanahu wa ta'ala, c'est Al-Khaliq, c'est le créateur Azza wa Jal, Et ta'ammal ces exemples par rapport à sa créature, ça montre que Allah subhanahu wa ta'ala, il est azim. Et il fait ce qu'il veut avec ses créatures. فَمِنْ ذَلِكْ قَالَ وَمِنْ عَظَمَتِهِ أَنَّ السَّمَوَاتِ وَالْأَرْضِ فِي كَفِّ الرَّحْمَنِ أَصْغَرْ مِنَ الْخَرْدَلَةِ كَمَا قَالَ ذَلِكِ ابْنُ عَبَّاسِ وَغَيْرُهُ. Et هذا الأثر تقدم معنا في كتاب التوحيد. الإمام محمد بن عبد الوهاب رحمه الله l'a cité à la fin de كتاب التوحيد. باب ما قدر الله حق قدره. Et il a cité d'autres أثار في هذا الباب qui montrent عظمة الله سبحانه وتعالى. فالأرض والسماوات في كف الرحمن. Ça montre أن الله عز وجل موصوف بالكف. Et ça montre, هذا كذلك, أن الله عز وجل l'a dit vraiment. سبحانه. Le fait que dans des hadiths, tu as Al-Kaf, tout ça, ça montre que c'est des vraiment. Fi Kaf al-Rahman, les cieux et la terre. Fi Kaf al-Rahman, Asgharu min al-Khardala, comme a qu'a dit Ibn Abbas, radiyallahu anhu, ou ghayru. Al-Khardala, c'est quelque chose de très petit. Ça monte à Azamatu al-Rabb. Les cieux et la terre. Anta ta'ammal faqat le premier ciel. Et cette terre qu'on connaît. Et comme ya'lam al-jami' anna Allah azza wa jalla, il a créé sept cieux. Et kadhalik, il a créé sept terres. Enfin, ces sept cieux et ces sept terres, fi kaf al-Rahman, c'est comme al-Khardala, quelque chose de très petit. Et dans l'autre athar de An ibn Mas'ud radiyallahu anhu, entre le premier ciel et le deuxième ciel, 500 ans. De marche. Wahakada entre le deuxième et le troisième. Wahakada, c'est samawat, ces cieux, et hadihi al-aradi, et ces terres, par rapport au kursi, c'est très très petit. Et le kursi, par rapport au arche, il est très très petit. Et l'arche, c'est min a'zam wa akbar al-makhlouqat. Et Allah subhanahu wa ta'ala, la shakanahu, il est a'zam et akbar que l'arche. L'arche, c'est une créature, et Allah subhanahu wa ta'ala, il est a'zam. Tout ça, en fait, ça nous montre azamatu al-malik subhanahu. Et celui qui veut al-mazid min hadhihi al-athar, il revient à Kitab al-Tawhid. Et il y a un livre fi hadha fi al-haqiqa. Il y a un livre Kitab al-Azama. Et il est cité fi al-Hashiya. C'est un marji' fi hadha. Qala kama qala dhalika ibn Abbas, ay hadha al-athar, ce athar c'est une parole d'Ibn Abbas radiyallahu anhuma. قال أخرجه أبو الشيخ في العظمة. Ça c'est une référence في هذا. Beaucoup de hadith et des athar par rapport à هذا الوصف العظيم العظمة. Et les créatures d'Allah subhanahu wa ta'ala et autres qui montrent que Allah subhanahu wa ta'ala c'est العظيم. والأثر كذلك كما تقدم معنا إلى أخرجه الإمام ابن جرير الطبري رحمه الله في تفسيره تقدم معنا أنه إلى حسن. وقال تعالى وما قدر الله حق قدره والأرض جميعا قبضته يوم القيامة والسماوات مطويات بيمينه. Donc tout ça, ça montre comme تقدم معنا أو إن شاء الله يأتي معنا في العقيدة أن الله سبحانه وتعالى لا دفعنا قوله بيمينه. Tu peux pas qualifier la force, décrire la force de yamin, de droite, ou le qudra, liana ahl al-bida'a. Min al-muharrifa, ils disent, anna l'iman d'Allah subhanahu wa ta'ala, c'est la force, ou c'est les bienfaits, ou. Est-ce que tu peux qualifier la force, ou les bienfaits de droite? Kadhali qawluhu qabdatu, al-qabda. Al-qabda, ça montre que c'est une vraie main. Kadhali qawluhu matwiyat, ça montre tout cela, que c'est des vraies mains. Wa fi sahihayn, par rapport à ce verset, Ali ibn Mas'ud, radiyallahu anhu, هذا الحديث تقدم معنا كذلك في كتاب التوحيد, أن حبرا من الأحبار من أهل الكتاب جاء إلى رسول الله صلى الله عليه وسلم, فإلى جواب النبي صلى الله عليه وسلم, يا محمد, نجد أن الله يجعل, أي نجد, أي في كتبهم, ça c'est le reste. Certains restent qu'il leur restait min al-wahi, de leur livre. Ou des informations que leur prophète, il leur a données. Najid anna Allah yaj'al السماوات على إصبع والأراضين على إصبع والشجر على إصبع إلى آخره. فصمود عظمة الله سبحانه وتعالى. أن للسيو فالله سبحانه وتعالى يجعلهم يوم القيامة على إصبع. Sur un de ses doigts, سبحانه. Ça montre أن الله عز وجل il a des doigts. وليس كمثله شيء عز وجل. كذلك tous les arbres على إصبع. كذلك الثرى. كذلك الأراضين إلى آخره. Tout ça sur les arbres sur un doigt, les terres sur un doigt, وهكذا. Ça montre عظمة الله سبحانه وتعالى. والسائر الخلق على إصبع. Et toutes les autres créatures على إصبع sur un doigt. فصمد عظمة الرب. فلهذا الشيخ رحمه الله il a cité ce verset هنا. Et نحن نغجوتي الحديث pour وضح أكثر. ثم قال فيقول أنا الملك. فضحك النبي صلى الله عليه وسلم حتى بدت نواجذه تصديقا لقول الحبر. ثم قرأ صلى الله عليه وسلم أي هذه الآية وما قدر الله حق قدره. أي مع هذه المعرفة هذا الحبر من أهل الكتاب ستبقى مسلم إلى أنفر من النبي صلى الله عليه وسلم بهذه الأوصاف العظيمة. والنبي صلى الله عليه وسلم أقرر النبي صلى الله عليه وسلم أكسبته. C'est pour ça qu'il a souri. Il a souri وكما قال ابن عباس أي مقرا له أو تصديقا لقوله. هكذا قال رضي الله عنه. أي النبي صلى الله عليه وسلم أكسبته هذا الكلام. ثم النبي صلى الله عليه وسلم تلا إلى غيسته ما قدر الله حق قدره. أي malgré هذه المعرفة ces connaissances ما قدر الله حق قدره. Ils n'ont pas adoré Allah سبحانه وتعالى. بل ils lui ont attribué un enfant عياذا بالله. Et ils n'ont pas cru en son livre القرآن. Ils n'ont pas cru en son messager عليه الصلاة والسلام. Ça nous montre هذا الحديث une فائدة عظيمة أن العلم c'est pas suffisant. فلا شك أن ما ذكره هذا الحبر c'est du علم. بل سمن أمور الغيب. Et ça montre qu'il a su هذا إما avec un de leurs livres, les restes qui leur restaient à cette époque, إما une information de qu'il leur restait d'un de leurs messagers. فلا شك أنه c'est du علم, c'est من الوحي. C'est pour ça que النبي صلى الله عليه وسلم صدق هذا القول il l'a accepté. Malgré هذا dans cette قصه cet homme ما أسلم. C'est pour ça que Allah subhanahu wa ta'ala il a révélé ce verset wa ma qadara Allah haqqa qadri. Ça nous montre هذا أن العلم ça suffit pas avoir des connaissances. Le علم c'est suffisant si l'insan يعمل به. فمثلا هذا الرجل هذا الحبر qui avait cette connaissance عظيمة هذه الأمور qui montre عظمة الله سبحانه وتعالى normalement il aurait dû se soumettre et croire et suivre le prophète عليه الصلاة والسلام. لكن معرفة des connaissances et sans appliquer c'est d'aucune utilité. وقال رحمه الله وقال عز وجل إن الله يمسك السماوات والأرض أن تزولا ولئن زالتا إن أمسكهما من أحد من بعده. وهذا كذلك سموت عظمة الله سبحانه وتعالى. إن الله يمسك السماوات والأرض أن تزولا. فتأمل هذه السماوات. Ces cieux qui sont au-dessus de nous et ces cieux qui ne sont retenus par aucun pilier, par rien du tout. فالله سبحانه وتعالى يمسك هذه السماوات أن تزول. Ça montre عظمة الله سبحانه وتعالى. وهكذا الأراضين. قال وقال تعالى وهو العلي العظيم تكاد السماوات يتفطرن من فوقهن. وهذا كما تقدم dans le verset précédent. Allah subhanahu wa ta'ala يمسك هذه السماوات بقدرته وقوته عز وجل. وفي الصحيح عنه إن الله ابن عباس وغيره نعم عنه كأنه صحابي ابن عباس نعم قال وفي الصحيح عنه أو عنه صلى الله عليه وسلم يعني الرسول صلى الله عليه وسلم وفي الصحيح عنه صلى الله عليه وسلم إن الله يقول الكبرياء ردائي والعظمة إزاري فمن نازعني واحدا منهما عذبته. فلله تعالى الكبرياء والعظمة والوصفان اللذان لا يقدر قدرهما ولا يبلغ كنههما. نعم أي لا أحد يستطيع أن يقدر هذه الأوصاف العظيمة. قال النوع الثاني donc le premier نوع أن الله سبحانه وتعالى il a les attributs parfaits et ces attributs c'est des attributs أوصاف عظيمة. Et il a cité quelques exemples رحمة الله عليه علم الله سبحانه وتعالى et sa قدرة. علم الله سبحانه وتعالى la science d'Allah سبحانه وتعالى l'englobe tout. Il sait tout, subhanah. Ça, ça montre al-azama. Et كذلك sa qudra. Allah, il est capable de tout. النوع الثاني من معاني عظمته تعالى أنه لا يستحق أحد من الخلق أن يعظم كما يعظم الله فيستحق جل جلاله من عباده أن يعظموه بقلوبهم وألسنتهم وجوارحهم. Ça, c'est الثمرة. Si ولله الحمد on a compris أن الله عز وجل c'est العظيم c'est الكبير سبحانه et il fait ce qu'il veut, il connaît tout, c'est lui qui est capable de récompenser ou de châtier, c'est lui qui guide, c'est lui qui égare. Si on a compris toutes ces معاني فمن معاني عظمته vu que c'est العظيم فيستحق التعظيم أي نحن on doit le عظم كما قال عز وجل وما قدر الله حق قدره. اليهود ils ont pas عظم الله عز وجل بل ils ont prétendu أنه il a un enfant. وهكذا النصارى وكذلك كذبوا نبينا محمد صلى الله عليه وسلم ils ont pas cru en notre prophète محمد صلى الله عليه وسلم كذلك كذبوا بالقرآن et كفرهم il est كثير et il est معلوم. أما المؤمن فيجب عليه أن يعظم الله عز وجل كما قال هنا بقلبه وبلسانه وبجوارحه. Avec notre cœur, أي الإيمان بالله عز وجل. On doit croire en Allah سبحانه وتعالى et tout ce qu'il a révélé en ses livres, en ses messagers, إلى آخره. كذلك لابد من توحيد رب العالمين. Avec notre cœur, أي on a la conviction, la croyance أنه il est unique, سبحانه, في ربوبيته وألوهيته وأسمائه وصفاته وأفعاله عز وجل. كذلك باللسان. On doit عظم الله سبحانه وتعالى avec قراءة القرآن, avec الأذكار إلى آخره, كذلك avec الجوارح. On doit عظم الله سبحانه وتعالى. On se prosterne que pour lui. On s'incline que pour lui. On ne craint que lui. On obéit qu'à lui, عز وجل. Et ceux à qui il nous a ordonné d'obéir, le prophète alayhi salatu wassalam, et ceux qui l'ont suivi, ala al-huda. C'est ça, ta'zim Allah subhanahu wa ta'ala. Vous avez remarqué que بعض الضلال, ils prétendent أنهم يعظمون الله سبحانه وتعالى, لكن avec des bida'a, avec des khurafats. C'est pas min ta'zim Allah azza wa jal de voyager pour rendre visite aux tombes. Ça, c'est min al-bida'a. Et c'est une wasila min wasa'il al-shirk. Et Allah subhanahu wa ta'ala il déteste. وَلَا يَرْضَى لِعِبَادِهِ الْكُفْرِ. Ça pousse au kufr, هذا عيدا بالله. Adorer les tombes. C'est pas min ta'zim Allah azza wa jal d'accrocher le Coran, de décorer les masajid, ça c'est pas min ta'zim Allah subhanahu wa ta'ala. Bal kullama al masjid ila bidun zakharif, hada c'est min ta'zim Allah azza wa jalla. Min ta'zim Allah azza wa jalla c'est de suivre le Nabi alayhi salatu wa salam. C'est pas min ta'zim Allah azza wa jalla de fêter la naissance du prophète alayhi salatu wa salam. Hada al ism, il est très très important et athamara kadhalik. Fali hada qala an yu'azzimuh bi qulubihim wa alsinatihim wa jawarihihim wa dhalika ببدل الجهد في معرفته ومحبته. Et ça c'est مهم. Comment? Et on peut se poser cette question. On sait qu'Allah c'est العظيم. Et من معاني العظيم أنه يجب على العباد أن يعظموه. Ils traduisent تعظيم par glorifier إلى آخره. Comment faire? قال الشيخ سعدي رحمه الله وذلك. Et c'est ça la réponse. ببدل. Et en faisant des efforts ببدل الجهد في معرفته. Ça, c'est la première étape. Pour عظم الله سبحانه وتعالى, il faut le connaître. Vu que بعض الجهال, ils ne connaissent pas Allah سبحانه وتعالى, ils n'ont pas fait l'effort pour apprendre les noms d'Allah سبحانه وتعالى et ses attributs. بعضهم, ils ont une bonne intention, ils veulent عظم الله سبحانه وتعالى, لكن ils font des choses qui ne sont pas acceptées. بل بعضهم, ils veulent عظم الله عز وجل, ils font du kufr. Ils égorgent pour un wali, pour un Sayyid. Et son but c'est hada. Il veut se rapprocher d'Allah, il veut Adam Allah subhanahu wa ta'ala, lakin ce qu'il fait, yadam billah, ça fait sortir de l'islam. Limada? Lianahu, il a un naqs et un taqsir kabir fi al-ma'rifa, fi talab al-ilm. Lianna pour adorer Allah subhanahu wa ta'ala, pour l'adam, il faut du ilm. Fa'alam annahu la ilaha illallah. Il a chaque anna la ilaha illallah. قولا واعتقادا وعملا سمن اعظم التعظيم بل سي اصل التعظيم التوحيد. Et vous avez remarqué que Allah subhanahu wa ta'ala il a cité le verset ou il a commencé par العلم فعلم. هذا قوله في معرفته اي العلم. قال ومحبته. فمن تعظيم الله سبحانه وتعالى c'est d'aimer Allah subhanahu wa ta'ala. Et aimer Allah subhanahu wa ta'ala ça implique d'aimer tout ce que Allah il a révélé. D'aimer ses messagers, d'aimer ses awliya. D'aimer son din. Enfin, c'est pas min ta'zim illahi subhanahu wa ta'ala de vouloir ressembler aux ennemis de l'islam. Ou iyadam billah de critiquer le Coran. Ou de prétendre que le din il est plus adapté à notre époque. Ou shari'atullah subhanahu wa ta'ala n'est pas adapté. Ou il faut changer. Que ce soit les règles de l'héritage ou les règles du mariage. Ça, c'est pas min ta'zim illah. Bel saf al-haqiqa, ça montre un naqs kabir fi ta'zim. Celui qui est satisfait, il ne veut pas changer. Celui qui adhamme Allah subhanahu wa ta'ala, il a la conviction, il a dit Allah azza wa jalla, il est parfait. Enfin, pourquoi chercher autre chose? Celui qui veut remplacer, c'est qu'il pense que c'est pas bon. Ou il y a un manquement. Ou c'est pas utile. Et tout ça, c'est, iyadam billah, yunafi at-ta'zim. Tout ça, c'est min nawaqid al-islam. Kama taqaddam ma'ana. Et celui qui pense que dit Allah, il est plus valable. Qal wa dhullilah. والانكسار له والخضوع لكبريائه نعم الكبرياء لكبريائه ça ça nous montre ان الذل والانكسار والخضوع لله pas un être humain. اما les êtres humains par rapport à leur statut ils ont des حقوق. النبي صلى الله عليه وسلم من توقيره ومحبته عليه الصلاه والسلام c'est de le suivre. C'est de l'aimer plus que nous-mêmes, plus que nos enfants. Et la akhirah, comme fi hadith, Anas ibn Malik, radiyallahu an. C'est pas min ta'zim al-Rasul sallallahu alayhi wa sallam, ou mutaba'at al-Rasul sallallahu alayhi wa sallam, de lui demander, après sa mort. N'ayyadam billah, comme ils font ba'd al-juhal. Ils invoquent, ils demandent au prophète alayhi sallallahu alayhi wa sallam. Min babi awla ghir al-Nabi sallallahu alayhi wa sallam. Wa ba'd al-Sufiyya al-Dullal, wa kadhalik al-Rawafid al-Khurafiyyin. يعظمون مشايخهم وأئمتهم حتى عيادا بالله بعضهم يفون الركوع أو السجود. التعظيم لله عز وجل الركوع والسجود. تصل من الخضوع والانكسار. الانكسار أي بين يدي الله سبحانه وتعالى أن الإنسان يسبخستيرن يف الركوع. أما نتخمه لا يجوز. من الخطأ بعض الناس quand ils passent le salam à quelqu'un qui a un haut rang, il un responsable, il un savant, il وعضهم, il se courbe قليلا. هذا لا يجوز. هذا التعظيم لا يجوز لبشر. Tu restes droit et tu lui passes le salam. Et si tu le respectes, tu l'aimes, il a akhref bab al-mahabba wa al-ihsan il est معروف. اما se courber, هذا لا يجوز. Ça c'est min تعظيم الله سبحانه وتعالى الخاص به. قال والخوف منه فالذي يعظم الله عز وجل حق التعظيم لا يخاف الا من الله. Il a pas peur des autres. لماذا نخاف من الله؟ لانه هو العظيم. Il est شديد العقاب عز وجل. Il est capable de châtier العبد. C'est pour ça qu'on doit avoir peur de lui. اما العبد العبد il peut pas te nuire que si Allah il veut. فالخوف من الله ça te permettra وتعظيم الله le fait de connaître ce nom العظيم ça te permettra de ne pas craindre les autres. لا crains Allah عز وجل. أما العبد il est comme toi. Le ضعف que tu as إلا les manquements que tu as il les a. توكل على الله عظم الله سبحانه وتعالى يسوع عبد سو مخلوق il pourra rien te faire. بعضهم عياذا بالله يخافون من الشيطان. Un خوف qui est accompagné de تعظيم حتى le خوف il les pousse à sacrifier pour le shaitan. Ils achètent une maison et ils rafoulent que ce shaitan il leur fait du mal, ils sacrifient pour le shaitan. Le sacrifice c'est l'Allah. Et le sacrifice ça montre at-ta'zim. C'est min al-khudu' lillahi azza wa jal. Pourquoi on sacrifie? Lillahi Azza wa Jal. Même quand c'est moubah pour manger, on somme Lillahi Azza wa Jal. Enfin, que ce soit pour l'ibada ou quelque chose de moubah, on n'a pas le droit de sacrifier pour autre qu'Allah Azza wa Jal. Tout ça, c'est des amthila. Qala, rahimahullah, wa i'mal al-lisan bi-thana'i alayh. Taqaddam ma'ana. Wa al-sinatihim, ay al-Qur'an wa al-athkar. Tout ça, c'est min ta'zim Lillahi Azza wa Jal. Amma al-ba'd il pense, au madri il se rassure, annahum l'athkar il est, c'est devenu des tableaux, fil bouyout, ou fil siyarat. Ça c'est pas une ta'zim illahi azza wa jal. Faut que l'lisan il prononce hadad dhikr, et faut que le cœur il comprenne hadad dhikr. Et il faut mettre en application, lianna al-athkar laha ma'ani azima. Ça va impliquer des choses. Amma le fait d'accrocher, هذا c'est pas min ta'zim illah. Bel, بعض العلماء يقولون c'est min al-bida'a. لأن السلف ils ont pas fait hakada, ils ont pas accroché sur les murs le Coran ou les athkar. Vous avez remarqué avec ces exemples que بعض الناس veulent عظم الله عز وجل لكن المشكلة اللي في العلم. C'est pour ça que le Cheikh Saadi il a commencé bil ilm. قال, on répète son kalam, قال ببدل الجود في معرفته. Celui qui se concentre sur l'asl, sur l'ilm, l'achakanna hadha l'ilm, bi'idnillahi azza wa jal, ça va lui ouvrir les portes et il va savoir comment azzam Allah azza wa jal. Sans exagérer. La ifrat ou la tafrit. En suivant un nabi alayhi sallallahu alayhi wa sallam. Fala bud min ilm. Il y en a tous ces exemples là qu'on donne et on peut en citer des dizaines. La plupart c'est à cause de l'ignorance. Qala, wa qiyam al jawarih bi shukrihi wa ubudiyatihi wa min ta'zimihi. أن يتقى حق تقاته فيطاع فلا يعصى ويذكر فلا ينسى ويشكر فلا يكفر. ça c'est min تعظيم الله عز وجل. أن يتقى حق تقاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته. لا شك أن الإنسان الضعف سيحاصل التقصير الذنوب. لكن même quand il fait des zunoub, yattaq Allah, yattoub. Et il ne recommence pas. Et هذه المعرفة أن الله c'est العظيم, ça va l'aider à s'écarter des zunoub. فيطاع فلا يعصى. Ça c'est من تعظيم الله عز وجل. C'est de obéir à Allah subhanahu wa ta'ala et ne pas désobéir. Et parmi la désobéissance d'Allah عز وجل, c'est d'obéir à une créature. في معصية الله عز وجل أي en désobéissant الله عز وجل قال ويذكر فلا ينسى. Ça nous montre أن celui qui est habitué à faire الأذكار, أذكار الصباح, أذكار المساء, les invocations du matin, les invocations du soir, أذكار الدخول والخروج, que ce soit le مسجد ou le منزل, أذكار الركوب, أذكار السفر, أذكار النوم, ça montre هذا أنه يعظم الله عز وجل. لماذا il fait ces أذكار? Ce مؤمن qui est sérieux dans l'adhkar. Pourquoi il fait ses adhkar? C'est pas pour l'argent, c'est pas pour se montrer, c'est pas. On parle à un mu'min, un salih, un mukhlis. L'imada. Et en général, l'ibada, c'est un mukhlisin qui la font. L'imada, quand tu fais l'adhkar, sabah al-masa, les musulmans, ils font pas pour se montrer, là. بعض الناس, نعم, ils font le hajj, pour se montrer, ou certaines choses. Lakin, l'adhkar, ria, il est qalil viha. L'imada, c'est dans beaucoup de moments, et ça se voit pas. Tu peux faire adhkar sabah al-masa, tu marches, personne te voit, personne t'entend. C'est pour ça que la yuhafid ala hadhi al-adhkar en général illa al-mukhlisoun. Et pourquoi hadha al-mukhlis yuhafid ala hadhi al-adhkar? Alors qu'il c'est pas pour l'argent, c'est pas pour les gens. Limadha li annahu son qalb, il est hayy, il est vivant. Et limadha li annahu yu'azzim Allah subhanahu wa ta'ala. C'est pour ça que à chaque moment il y a un dhikr. القلب الغافل celui qui est insouciant il oublie ses adhkar. Il se réveille, pas de dhikr, il dort, pas de dhikr, il rentre au masjid, pas de dhikr, il sort du masjid, pas de dhikr. Chez lui c'est la même chose, le matin il fait pas l'adhkar, le soir il fait pas l'adhkar. Là chaque ça montre ان القلب الغافل. Ça c'est un ضعف في التعظيم. Mais celui qui fait beaucoup de dhikr toute la journée, à chaque moment تقريبا il y a un dhikr à faire, هذا ça montre انه يعظم الله سبحانه وتعالى. قال ويشكر فلا يكفر. كذلك تصل من تعظيم الله عز وجل أنه يشكر الله سبحانه وتعالى يلوبلي بالخير يلوبلي بأن ما من نعمة من الله. قال ومن تعظيمه طاعة تعظيم ما حرمه وشرعه من زمان ومكان وأعمل. قال رحمه الله: ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. Ça c'est من تعظيم الله. Celui qui donne de l'importance au din, ومن يعظم شعائر الله, que ce soit les endroits, مثلا مكة أو المدينة, ces lieux sacrés, أو les moments, مثلا رمضان, الأشهر الحرم. C'est pas comme les autres mois. يعظم هذه الأمور avec des عبادات لله عز وجل. كذلك أعمال, مثلا في رمضان, مثلا les premiers jours de Dhul-Hijjah, إلى آخره الأوقات الفاضلة. هذا سموت خنه يعظم الله سبحانه وتعالى, سموت que son cœur فيه التقوى, إكرام الله. وما يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. أما celui qui donne aucune importance au din, il prétend que هذا الدين c'est la cause de التخلف, la cause, les musulmans pourquoi ils sont arriérés, c'est à cause de هذا الدين. Et tant qu'on s'accroche au Coran et à la Sunna, on n'avancera pas. هذا عيادن بالله c'est من أعظم الكفر. Pourquoi? Parce que ça contredit هذا التعظيم. أما المسلم إلى شيء من التعظيم, même s'il est en ضعف. C'est pour ça que tu trouves بعض العصاة يعظمون مكة والمدينة, إزام رمضان, إزام أهل العلم, إزام القرآن. Ils ont des faiblesses. أما بعض الناس عيادن بالله يكرهون هذه الأشياء. Ils détestent بعض الأحكام. Certaines lois d'Allah subhanahu wa ta'ala, il les déteste, et il a l'échec que c'est très grave. قال وذلك ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه. نعم. كذلك il respecte, نعم, les lois d'Allah subhanahu wa ta'ala. Il fait attention aux awamir, aux nawahi. Tout ça, ça montre à ta'adim. Aïe, mais le jumelon, on peut résumer tout cela, annahu, il donne de l'importance au din. Celui qui se moque du din, لا شك أنه إلى بعض شعائر الله. بعض الناس الآن يفون دي سكتش, يفون دي لومور سور الدين. هؤلاء لا شك ils ont pas d'iman. Celui qui se moque du din, ça, c'est un annulatif parmi les annulatifs. أما celui qui aime الدين et يعظم يحترم, ça montre qu'il a du خير. هذه c'est المعنى الثانية de ما ذكره الشيخ سعدي رحمه الله. أي معاني التعظيم على نوعين. قال ومن تعظيمه أن لا يعترض على شيء مما خلقه أو شرعه. من تعظيم الله سبحانه وتعالى مثلا c'est de ne pas insulter le temps, سب الدهر, comme on a vu en détail, والله الحمد dans كتاب التوحيد. Ça c'est pas من تعظيم الله. Qui c'est qui a fait descendre la pluie? C'est Allah Azza wa Jal. Qui sait qui fait que tel jour il fait chaud ou qui fait froid? C'est Allah. Celui qui adhamme Allah subhanahu wa ta'ala, la ya'tarid. Il dit alhamdulillah. Ba'd al-nas, il pleut, ils sont pas contents. Ba'd al-hum, ils insultent. Il fait chaud, ils sont pas contents. Ils sont jamais contents. Limada li'anna al-qalb, il est ghafil, et ils ont un manque de ta'zim. Et al-i'tirad ala al-shar'a taqaddam ma'ana. Ceux qui disent que tel verset est le plus valable, ou al-shari'a, on peut plus l'appliquer, ou iyadam billah, c'est la cause de notre mal, sallallahu alayhi wa sallam. Tout ça, c'est min nawaqid al-islam. Fa ism al-azim, c'est un nom important. Wa al-ma'na, il est très très simple. Wa taqaddam ma'ana des autres fawa'id dans, quand Cheikh Saadi, il a cité ism al-jalil, et kadhalik, il avait cité ism al-kabir, et kadhalik, ça y a'ti, inshallah, ism, na'am, c'est dans l'ordre alphabétique, fa al-kaf, c'est à la fin. الكبير نعم الكبير il a اختصر جدا لماذا لأن il a déjà cité اسم الجليل et اسم العظيم et à la fin اسم الكبير فالحمد لله قال رحمه الله العفو et كذلك il a cité الغفور والغفار لكن il les a recités dans la même page en bas. فنقرأ ما يتعلق بالعفو si on a le temps, inshallah, الغفار et الغفور. قال رحمه الله العفو الغفور الغفار. العفو مع وزن فعول, ça c'est من أمثلة المبالغة, c'est un وزن qui monte المبالغة أي الكثرة. العفو et كذلك الغفور على وزن فعول. تقدم معنا هذا الوزن وكالاسم الشكور أي كثير الشكر. فالله سبحانه وتعالى عفو غفور أي لكثير العفو المغفرة. أما الدليل فذكره في الحاشية قال عز وجل إن الله لعفو غفور. Et ces deux noms sont cités souvent ensemble. C'est pour ça que le Cheikh Rahimahullah il les a expliqués ensemble. Le معنى il est متقارب. Le sens il est proche. وتقدم معنا des فوائد عظيمة في هذا من كلام الشيخ سعدي أي des أسماء كذلك qui montrent الغفران إلى آخره اسم التواب كذلك اسم الرحمن الرحيم. On avait cité des choses. قال رحمه الله العفو الغفور الغفار الذي لم يزل ولا يزال بالعفو معروفا وبالغفران والصفع عن عباده موصوفا. فالله سبحانه وتعالى لم يزل ولا يزال بالعفو معروفا وبالغفران. فالله سبحانه وتعالى يحب العفو يحب العفو. هذه الصفة الله سبحانه وتعالى لم يزل ولا يزال يعفو عن الناس. Ça c'est une bouchra pour le mu'min. Al-afu, c'est, en fait, ça ressemble à un autre ism. Avant que je vous cite le kalam que j'allais citer, ça ressemble à quel ism? Bla. Naam, il y a une ressemblance avec At-Tawwab, lakin il y a un ism qui lui ressemble. Akthar, hein? Ala. Al-Halim. Naam. Al-afu, ça ressemble à ism Al-Halim. Comme قال العلامة الشيخ محمد ابن صالح العثيمين رحمة الله عليه. لعل أن لغا son كلام sur le temps. فالله il est عفو أي يعفو عن عبده même s'il fait des erreurs même s'il fait des péchés الله يعفو عنه أي لا يعاجله بالعقوبة il ne le châtie pas directement. Et الغفور c'est quand il a fait الذنب quand il a fait الذنب الله سبحانه وتعالى العفو. Et il ne le punit pas directement. Ben, le Rabbama, il lui laisse du temps. Et le Rabbama, il lui pardonne. Ben, avec tu comprendras les deux noms. قال لم يزل ولا يزل بالعفو معروفا وبالغفران والصفح عن عباده موصوفا. Donc, c'est lié directement à ism al-halim. الصفح, ça ressemble à l'afou. الصفح, c'est le fait de pardonner, de ne pas prendre en compte, de ne pas châtier. قال كل أحد مضطر إلى عفوه ومغفرته كما هو مضطر إلى رحمته. هذا تقدم معنا في اسم الرحمن والرحيم. لماذا كل أحد مضطر أي on a tous besoin qu'Allah سبحانه وتعالى nous pardonne. لماذا؟ لأن on fait tous des péchés. On fait tous des péchés. المعصوم من عصمه الله سبحانه وتعالى من الأنبياء والرسل. أما نحن فلا شك أن on fait des péchés. إنكم تخطئون بالليل والنهار. قال وكرمه نعم كما هو مضطر إلى رحمته وكرمه وقد وعد بالمغفرة والعفو لمن أتى بأسبابها. Et ça c'est الثمرة de هذا الاسم. أما les détails في الغفران لعل تقدمت معنا الثمرة إلى cité هنا أن si on a cette conviction ولله الحمد on croit et on sait et on aime أن الله سبحانه وتعالى سي العفو سي الغفور سي الغفار أن الله سبحانه وتعالى يباردن. لكن كما قال الشيخ هنا وقد وعد بالمغفرة والعفو لمن أتى بأسبابها أي celui qui fait les causes لأن الله سبحانه وتعالى حكيم إلى révélé هذا الدين العظيم. Et هذا العفو ce pardon والرحمة la miséricorde c'est par rapport à des causes. Et Allah subhanahu wa ta'ala il fait ce qu'il veut, il pardonne à qui il veut. قال تعالى وإني لغفار. اسم الغفار il est ثابت. وإني لغفار لمن تاب وآمن وعمل صالحا ثم اهتدى. فالله سبحانه wa ta'ala il a cité هذا الاسم وهذا الوصف العظيم إني لغفار أي أن الله سبحانه wa ta'ala il pardonne. بل تقدم معنا أن كذلك هذا الوزن من أوزان المبالغة الغفار على وزن فعال أي كثير المغفرة الله سبحانه وتعالى يخبر donc qui pardonne beaucoup et pardonne à qui il veut. Et تستفيد من هذا أن احذر من الشيطان. Fais attention à الشيطان أخي الكريم qui essaie de nous faire croire أحيانا qu'on a été trop loin qu'Allah ne pourra pas nous pardonner. Allah subhanahu wa ta'ala, c'est le ghaffar. N'importe quel péché que tu fais, Allah subhanahu wa ta'ala, sa maghfira, elle est a'zam. Comme taqaddam ma'ana fi ism al-azim. Rahmatullahi subhanahu wa ta'ala, wasi'at kulla shay, comme on a vu dans ism al-Rahman al-Rahim. Faqawluhu wa inni la ghaffar. Hada fil haqiqa, c'est une bouchra pour le mu'min, annahu la yaqnat. Inna Allah yaghfiru dhunuba jami'a. Donc si tu as fait beaucoup, beaucoup, beaucoup de péchés, la taqnat, fais tawbah. Fais tawbah et applique ce verset. Ta'ammal. Wa inni la ghaffar. Ça c'est pour tout le monde. Pour les croyants, pour les kuffars, pour tout le monde. Allah subhanahu wa ta'ala il pardonne lakin sous certaines conditions. Celui qui a passé conditions, farabbama, Allah il ne le pardonne pas. Amma al-maghfira, le kafir il peut en profiter. Maintenant un kafir, là, je sais qu'il a fait un énorme péché, c'est le kuffar, il n'a pas cru et beaucoup d'autres choses. S'il applique ces conditions, Allah il lui pardonne. Hada qawluna, c'est pour tout le monde. Amma celui qui meurt à al-kuffar, Allah il lui pardonne pas. Wala shak. Inna Allah la yaghfiru an yushraka bih. Qala wa inni la ghaffar. Thumma Allah subhanahu wa ta'ala il a cité les causes. Ay liman. On peut se poser la question, qui c'est qui va profiter de hadhihi al-maghfira? Liman taba. Awwalan at-tawbah. Celui qui fait tawbah, Allah subhanahu wa ta'ala la shak il lui pardonne. Qala wa amana. Et ça c'est un shart azim. أن الكافر الله سبحانه وتعالى لا يبادن با. donc الإيمان هذا لابد منه. أما الكافر فالله سبحانه وتعالى لا يبادن با. قال عز وجل قل للذين كفروا إن ينتهوا يغفر لهم أو نعم إن ينتهوا يغفر لهم ما قد سلف. هذه الآية montre أن الكافر s'il s'arrête. قال عز وجل قل للذين كفروا إن ينتهوا Yuantahu, s'ils s'arrêtent. S'ils arrêtent de faire leur coffre. Et yatouboun, in yuantahu, yurfor lahum maqad salaf. Maqad salaf est tout ce qu'ils ont fait auparavant. Donc, l'iman, c'est un short assassi. C'est une condition principale, essentielle. L'iman taba wa amana wa amila salihan. Kadhalik, après at-tawba, فالإنسان يعمل فسموت أنه وفق وأنه توبته أليت مقبولة celui qui a fait des erreurs ثم il fait التوبة ثم après avoir fait التوبة il fait des أعمال et il délaisse il ne fait plus ce qu'il faisait avant ça montre بإذن الله عز وجل أن توبته أليت مقبولة ثم اهتدى ثم اهتدى ثم il suit le bon chemin. Ça nous montre hein, à l'istighfar ou à tawbah, c'est pas qu'une prétention. Ils font des péchés. Et Robama, ils sont conseillés et ils disent Allah ghafur rahim. Et ils font aucun effort, ils continuent. Mais Allah subhanahu wa ta'ala, il peut leur pardonner, il peut les guider. Lakin, ils sont à la khatra azim. Amma al-insan, al-mu'min, qui applique ce verset, s'il fait des péchés, Awalan, il regrette, il a peur, il se repent et yamal. Et avec tout ça, al-mu'min as-salih, yarju, il espérera qu'Allah il a accepté. Et yakhaf, et il craindra que Allah subhanahu wa ta'ala il n'a pas accepté de lui. Hagada sha'nu as-salihin. Naam. Amma ism al-ghaffar al-ghafour, on prendra la prochaine fois, on complétera. Hada al-kalam fi haqiqa, c'est la suite. ونسأل الله سبحانه وتعالى التوفيق والسداد. اسم العلي والعليم qui sont cités juste après العفو فهذه الأسماء تقدمت معنا بقي avant de finir est-ce que Cheikh Ibn Uthaymeen on avait ربما هذا في الغفور نظر على prochaine fois إن شاء الله نعم العفو avant de conclure on lit كلام شيخ ابن عثيمين رحمه الله قال العفو هذا من شرح الكافية الشافية أي النونية للإمام ابن القيم رحمة الله عليه قال ابن القيم في النونية وهو العفو وهو العفو فعفوه وسع الورى إلى آخره. Et là, chacun a où il est thabit, on a cité le dalil, min al-Qur'an. قال العفو من أسماء الله تعالى أيضا وهو كثير في القرآن. فما معنى العفو؟ شيخ ابن عثيمين لابوزي هذا السؤال، ما معنى العفو؟ ثم قال فسره المؤلف رحمه الله بقوله فعفوه وسع الورى وهو قريب من الحليم. هذا كلام شيخ ابن عثيمين، أن العفو قريب من الحليم، أي le sens il est proche de celui de الحليم. قال يعني يتجاوز عن عبده إذا ترك الواجب. من معاني العفو أن si ce عبد il délaisse des obligations الله سبحانه وتعالى يتجاوز عن، أي il lui pardonne. قال ولهذا يقال عفو غفور. هذه سين فائدة جليلة نفيسة، أن si les deux noms ils sont cités ensemble عفو غفور كما في الآية إن الله لعفو غفور. قال الشيخ العثيمين رحمه الله العفو في جانب الأوامر. Quand ils sont cités les deux, العفو c'est في جانب الأوامر، أي celui qui a un manque dans les obligations. On ne parle pas des péchés الآن، لكن il a نعم، أي il a un problème dans les obligations، dans le fait d'appliquer les ordres. قال إذا فرط فيها الإنسان ولم يفعلها عفى الله عنه. نعم إذا شاء سبحانه. Et l'insan yihdar. Lianna, le fait de délaisser les obligations, c'est un péché. Et la shakka anna Allah subhanahu wa ta'ala qad yaghfir li hadha ash-shakhs wa qad yu'adhibuhu. Et ashaddu min dhalik, rubbama l'insan yatahawan. Et il n'est pas sérieux fi ba'd al-wajibat. Mathalan, ba'd al-nas, salaw arrive fi s-salat. Au début, il délaisse salat fi l-jama'a, thumma il délaisse salat à l'heure, thumma il délaisse une salat, thumma il regroupe la nuit. ثم يدلس أين دو ثم يدلس كومبليتمو. هذا اللي على خطر عظيم. الإنسان ينتبه، المسلم دائما il est entre le خوف والرجاء. On espère، on espère، et c'est le fruit de cette connaissance أن الله il est عفو غفور. On espère que Allah سبحانه وتعالى il nous pardonnera. Et كذلك نخاف، نخاف الله سبحانه وتعالى، c'est le جبار، c'est le متكبر، c'est le عزيز، c'est le قوي، c'est le عظيم، tous les noms qu'on a vu، نخاف منه لأنه il est capable de nous punir pour ses manquements. قال هو الغفور في جانب المعاصي. الغفور quand ils sont cités les deux c'est في جانب المعاصي. العفو أي الله سبحانه وتعالى يعفو عن من ترك الواجبات، والغفور أي يغفر لمن من ارتكب بعض المعاصي، celui qui fait certains péchés. إذا فعلها العبد سترها الله عز وجل ومحى عنه أثرها. Et هذا سيأتي معنا إن شاء الله dans le prochain درس. ومن أسمائه تعالى العفو وهو عز وجل يحب العفو. وقد علم النبي صلى الله عليه وسلم أم المؤمنين عائشة رضي الله عنها أن تقول حين سألته ماذا تقول إن وافقت ليلة القدر، قال عليه الصلاة والسلام قولي اللهم إنك عفو تحب العفو فاعف عني. الحديث إلى صحيح. قال تحب العفو يعني أن تعفو عن العباد، أو أن يعفو عن العباد وأن يعفو العباد بعضهم عن بعض. هذا هو الثمرة. الله سبحانه وتعالى هو العفو. السنس هو أن الله سبحانه وتعالى يغفر المنكمون، les manquements dans les obligations, et pardonne kadhalik les péchés. C'est le sens de al-afou et de al-ghafour. Et s'ils sont cités seuls, Allah al-afou, il pardonne tout, et al-ghafour, il pardonne tout. Huna, il a cité une autre ma'na, qala, ya'ni an ta'fou an al-ibad. Et Allah subhanahu wa ta'ala, il pardonne à qui il veut. Qal wa an ya'fou al-ibad ba'dhum an ba'd. Et est-ce que ça englobe les deux? Qala Shaykh al-Uthaymeen al-jawab, كلا الأمرين جميعا، فهو يحب أن يعفو عن عبده ويحب من العبد أن يعفو عن إخوانه. فالله سبحانه وتعالى يحب العفو، لماذا؟ لأنه سالعفو يلم pardonner à ses serviteurs. Et هذا c'est un دليل de plus أن أخي الكريم ne désespère jamais. مهما فعلت، si tu regrettes et tu veux faire tauba, ne laisse pas الشيطان se mettre entre toi et التوبه. Allah subhanahu wa ta'ala, si tu demandes pardon, yuhib dhalik. Et la preuve, c'est que celui qui demande pardon bi ikhlas, et il fait tawbah avec les conditions, Allah il lui pardonne. Wa yuhib dhalik, il aime hada. Donc ça c'est une bouchra azima, anna al-abd la yaqnat min rahmatillah. Il désespère jamais. Kadhalik, qala, ويحب من العبد أن يعفو أن يعفو عن إخوانه. كذلك الله سبحانه وتعالى إلّم لأنه يحب العفو. إنك عفو، هذا الاسم الله سالعفو، تحب العفو، الله إلّم العفو. من معاني هذه الجملة أن الله إلّم quand العبد يعفو عن أخيه، أي quand المسلم يبعدون عن صنف. هذا c'est quelque chose de عظيم. Et c'est من ثمرة هذا الاسم. Et là, chacun de l'être humain, il aime l'afou. On aime tous et on espère tous qu'Allah nous pardonne et qu'il nous efface nos péchés et qu'il nous pardonne nos manquements. Et kadhalik, on aime quand on a fait une faute avec un autre, avec un frère, qu'il nous pardonne. Al-insan, il est majboul ala hada. Fitratuhu ala hada. Fa anta kadhalik. Quand ton frère, il a fait quelque chose, afou anhu. قال الشيخ ابن عثيمين رحمه الله قال الله تعالى وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم. فتأمل هذه الأوصاف كالله لام في العباد وإن تعفوا وتصفحوا وتغفروا. نعم أي si tu pardonnes tu tournes vite la page. Ton frère il a fait une chose, الحمد لله, خاصة si demande pardon. وبعض الناس عيادا بالله ils ont شيء من القسوة في قلوبهم أخوهم في نغار. Il reconnaît. Il demande pardon. Là. La afou ou la saf. La saf, c'est le fait de tourner la page. D'oublier. Khassatan s'il te demande. Fil haqiqa, même s'il ne te demande pas. Et ça, c'est une daraja arfa. C'est un ta'afou an. Robama, tu vas être une cause pour, alhamdulillah, annahu, il s'améliore. Annahu, ta'afou an. C'est arrivé, alhamdulillah. Et tu le facilites. Léana, hiyanan, on a des faiblesses. On a du mal à demander pardon. Anta, si tu facilites à ton frère, sans qu'il te le dise, anta, tu lui dis, afoutou ank, je t'ai pardonné, khalas, c'est fini, ça arrive à tout le monde. Ça, c'est une sifa qu'Allah, il aime. Et, fi hada al-hal, pour réussir à appliquer hada, il faut casser son nafs. Ma la fierté, wa an-nafs al-ammaratu bis-sou, et al-shaytan, il nous laisse pas appliquer hada. Lakin, pour nous faciliter, on doit se rappeler de ce hadith, Allahumma innaka afuun tuhibbu al-afwa. On ne doit pas répéter hada faqat. Fi Ramadan, khasatan les 10 dernières nuits, où on espère faire salat al-qiyam, laylat al-qadr, et min al-adhkar al-mashru'a, c'est hada al-dhik. Et répéter hakada, Allahumma innaka afuun tuhibbu al-afwa fa'afu anna, ou fa'afu anni. Thumma, une petite chose avec notre frère al-hajr, jusqu'à la mort, iyadan billah. Ba'adhum, ils sont hakada. Allah il aime l'afwa, il fait des efforts pour appliquer. Ou illa un dhikr faqat, le réciter, hada ça suffit pas. Thumma qala Cheikh ibn Uthaymeen, idhan al-afw huwa at-tajawuz an sayyi'at 'ibadihi ma'a al-qudrah 'ala al-intiqam minhum. Wa li hadha jama'a Allah baynahum fi qawlihi in tabdu khayran aw tukhfuh wa ta'fu 'an su'in fa inna Allah kana 'afuwan qadira. Huna sa fi haqq al-makhluq. Ta'ammal قوله عز وجل أن تعفو عن سوء. الله سبحانه وتعالى يحب هذا. فإن الله كان عفوا قديرا. الله سبحانه وتعالى سل عفو وسل قدير أي يعفو إلى القدرة أي لا لا capacité de châtier لكن il pardonne. Et نحن en tant qu'عباد on fait des efforts نعفو عن الناس même si c'est un عبد plus faible que nous qui a moins d'علم que nous. Rubama, c'est quelqu'un qui n'a pas un rang élevé. Na'fu'an. Tout ça, nahnu, pourquoi? Parce que c'est l'Illah. Qala wal'afu ma'al qudra huwa alladhi yumdah. Amma al'afu ma'al ajj fa huwa naqs. Sahih. Amma al'afu et ma'al naqs, liyanna l'insan il a peur. Iyadan billah, ou il n'est pas satisfait. Rubama yakra hada l'insan, lakin ya'fu. Pour certaines raisons, ça c'est min al-naqs. Amma celui qui ya'fu l'Illah. Alors qu'il est capable de répondre. Matalan, son frère lui a fait une chose, il est capable de répondre. Rubama plus. Lakin, yattaqillah. Wa ya'fu an. Alors qu'il a le qudra de se venger. Ça montre une sifa tayyiba, mahmouda fi haq hada al-bashar. Qala idhan al-afu huwa at-tajawuz an sayyi'at al-ibad. Kama qala ta'ala, wa huwa alladhi yaqbalu at-tawbata an 'ibadihi wa ya'fu an as-sayyi'at. Hada kalamun jamil, de Sheikh ibn Uthaymeen. في هذا الكتاب الشرح المفيد الشرح النونية نكتفي بهذا et le prochain درس on reprendra à partir de الغفار et الغفور إن شاء الله